పూజంతం వామవామేతి మధురం మధురాక్షరం ఆరోహ్య కవితా సాక్షాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకేన్ మునిసింహస్య కవితావనుసారిణ శృణ్వన్ రామకథానాదం కోనయాతి పరం గతి యః పిబన్ సతతం రామ కవితామృత సాగరం అదృప్త తమ్ మునిం వందే వాసేకసం అసల్మసం గోష్పదీకృత వారాసి అసహేకృత రాక్షసం రామాయణ మహామాలా రత్నం వందే అరాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశం అక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజరం మారుత తుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం వాతాత్మజం వానర యూక్ష ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలీలం సలీలం శోకవన్ని జనగత్మజాయ ఆదాయ తేనైవ దదాహలంకాం అమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయం అధిపాటలాలనం కాంచనాద్రి కమనీయ విగ్రహం పారిజాత తరుమూల వాసునం భావయాని పవమానందనం. ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తత్ర గత వక్తగాంజలి హస్తవారి పరిపూర్ణ లోచనం మారుతి నమ్మద రాక్షసాంతరం. నేటి దినం విశ్వ శృంగర్ పార్త్తో విశ్వసింగరుడే చరిత్రం మిగపెరియది పుణితమానది. కాశ్యపస్యతి పుత్రోస్తి విభంతక ఇది శ్రుత విశ్వశృంగ ఇది ఖ్యాత తస్య పుత్రో భవిష్యది. రోమభావన్ అభింగిరవన్ అంగరాట్టే రాజ్యపరివారం అని నడిపితే అనావృష్టి మళ ఇల్లాద ஒரு 14 இருந்தது. ஓ விஸ்வசிங்க ஆக்சிடென்ட் வந்தா மழை பெய்யும் அப்படின்னு மந்திரி எல்லாம் சொன்னா அதை கேட்டுட்டு ஆக்சிடென்ட் வரணும் அப்படின்னு முடிவு பண்றான். விஸ்வசிங்க யாருன்னு கேட்டால் காசியபரன் ஒரு மகர்ஷி. காசியருடைய குமாரருக்கு விபேண்டகர்னு பேரு. அந்த விபேண்டகருடைய குமாரர் தான் விஸ்வசிங்க. விபேண்டகர் ஒரு தனி மனிதனா வளர்த்துள்ளவரா காற்றுல இயற்கையாக இருக்கிற காய்களையும் கனிகளையும் சாப்பிட்டு சதாதர காலம் தபஸ் பண்ணிட்டு மனிதர்களிலே ஆண் பெண் என்ற வித்தியாசம் கூட தெரியாமல் எல்லாரையும் ஜீவனாகவே பார்க்கிற ஒரு உசந்த மனுஷர் இந்த விஸ்வசிங்கர். அவெல்லாம் ரொம்ப தெரியவா அவெல்லாம் பத்தி சொல்றதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த விஸ்வசிங்கர் அவர் ஆக்சிடென்ட் வந்தா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார். உடனே அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் சொன்னா ரொம்ப பொருளாதவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் செய்கிறவர் அவராவது நம்ம நாட்டுக்கு வருதாவது ஆக்சிடென்ட் வந்து முடியாது எங்களால முடியாது அப்படின்னா மந்திரிகள் தான். அந்த காலத்துல சில அழகான பெண்கள் இருந்தா அவெல்லாம் நாங்க போய் முயற்சி பண்றோமே முடிஞ்சா ஆக்சிடென்ட் வரும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பினா. அப்பா சந்திரமா காத்த ரிஷிகள்லாம் எப்படி இருப்போலோ அப்படி ரிஷிகள் மாதிரி வேஷத்தை போட்டு இங்கிருந்து விபண்டகருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே விஸ்வசிங்கர பார்க்கலாம். விஸ்வசிங்கர் என்ன நினைக்கிறா இவ்வாலும் ஏதோ காட்டுல இருக்க ரிஷிகள் இது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாம் உபகரிச்சு அவளுக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தார். அவ சொன்னா சுவாமி நாங்க இங்க வந்து நீங்க அத்தி சஸ்காரம் பண்ண மாதிரி நாங்களும் உங்களுக்கு அத்தி சஸ்காரம் பண்ணணுமே எங்களுடைய ஆசிரமத்துக்கு நீங்க எழுந்திருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். விஸ்வசிங்கரும் சரி வரையில் ஒத்துண்டார். அவ தங்கி இருந்த இடத்துக்கு ஆக்சிடென்ட் போறார். அதுக்கு போயிட்டு அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணாவான். உபச்சாரங்களை பண்ணிட்டு அவருக்கு ஆகாரத்துக்கு என்ன கொடுத்தாரு கேட்டா மேற்கே வரையில் காயும் தனியும் சாப்பிட்டவர்களுக்கு நீ புதுசா ஒரு ஆகாரம் கொடுத்தாராம் சமாளிங்க சர்வா ஹர்ஷ சமன்விதாக எல்லாரும் அவரை அவர் ஆண் எல்லாரும் அவர் ஆண் தெரியாது, ஆண்கள் வித்தியாசமே தெரியாது அப்படின்ட்டு அவருக்கு மோசமை உரக்கட்டை போன்ற பணியாளர்களை எல்லாம் அவருக்கு கொடுத்தாராம். நேற்றைய வரையில் தாயும் தலைமையும் சாப்பிட்டு இருந்த அவர் இந்த பணியாளர்கள்லாம் சாப்பிட்ட உடனே புத்தி கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னு எழுதுறார். இது பெரிய விஷயம். இது ஆகார விஷயத்துல ரொம்ப கடுமையா இருந்தால் அந்த ஆகாரம் மாறிச்சுன்னு சொன்னா மனுஷனுடைய குணம் மாறுதான். நேற்றைய வரையில் சுத்த சத்துவமான காய்களையும் கடைகளையும் சாப்பிட்டாவர் இன்னைக்கு ரஜோகுலமிருந்ததாயிருக்கின்ற பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டார் மோதக்கான. அதுல முக்கியமா என்னன்னு கேட்டால் தொடக்கட்டைங்கிற மூலியம் அவையெல்லாம் அவ கொடுத்தா வெற்றிகள் கொடுக்கிறாரே நினைச்சிருந்தார். வாங்கினார், சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா எதிரே இருக்கிறவா ஆண்கள ஸ்ரீகள் அப்படின்னு உணர்வு வந்துடுது அவருக்கு. திடீர்னு அவ ஆச்சுண்டு அங்கேருந்து அந்திய நாட்டுக்கு வரார். அந்திய நாட்டுல அவர் கால் எடுத்து வைக்கிறார். அந்த சமயத்துல சபத அநீயமானேக்கும் ஆத்மனி நாட்டுல கால எடுத்து வச்சாராம். கலநகரன் முனிவரன் கருமுள் வானவன் கலநகர் கடவுள கருகி வான்மொழியில் சரசலவன மழை தாரை காட்ட மழை பெய்யுதுன்னா மழை பெய்யுதான் சுவாமி வந்தோடனே மழை பெய்யுது. அந்த ராஜாவுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அந்த நாட்டில் இருக்கிற குளங்கள் நதிகள் கடவுள் எல்லாம் இறையெல்லாம் சேர்ந்து சமிருத்தியா இருந்ததுதான். மகான்கள்லாம் எழுந்தவர்கள்லாம் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை அந்த நாளில் பகவான் காமிச்சு கொடுத்துருக்கான். இன்னைக்கும் இருக்க வேண்டும் ரொம்ப மகான்கள்லாம். வரலாம் மகான்கள் யாரு அப்படின்னு கேட்டா கூடுமான வகையில் அவர் வெளியில வர்றது இல்லை. வெளி உலகத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு ரொம்ப குறவு. அவ தனியா ஏகாந்தமா பகவானையே சிந்தனை பண்ணிட்டு அந்த ஸ்மரணையே இருப்பாளே தவிர லௌகீக வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட மகான்கள் அதெல்லாம் வாழ்ந்திருந்தேன். அந்த நாட்டுல எப்போ எல்லாம் துர்லபம் அதெல்லாம் கதையெல்லாம் கேட்க முடியுது. இந்த விசேஷங்கள் வந்தாலும் மழை பெய்ஞ்சது ரோமபாதனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். சுவாமி நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தங்காகும் அப்படி என்ன பிரார்த்தித்தான். அவருக்கு தன்னுடைய பொண்ணு சாந்தைன்னு இருக்கு, அந்த சாந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்போ சாந்தையை கல்யாணம் பண்ணிட்டு ரோமபாதனுடைய நாட்டிலேயே இந்த தலைப்பூத்த முனிவர் விசேஷங்களா இருந்துட்டார். இந்த விஷாந்தையெல்லாம் சொன்னார் கேட்டிருந்தால் சொன்னான், சுவாமி எனக்கு பரிஷ்ட யாகம் பண்ணணும்னு எண்ணம் இருக்கு, அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு யோசனை பண்றேன். இந்த அஸ்வமேத யாகத்துக்கு விஸ்வசிங்கர் ஆட்சியில வந்து அவரை முன்னிறுத்தி அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு கதவரன் முடிவு பண்றான். அத்த அஸ்வமேத யாகம் தான் முடிவு பண்ணான். யாகம் பின்னா நடக்க போறது அதான் உத்தேசியம் அசமேதான். உடனே எல்லாரையும் வந்து ஏற்பாடுகள் ஜெகதீபதி தத்தோபிஷ்ட பிரமுகமாக நல்ல நாள் பார்த்தா நல்ல நாள்ல ஆரம்பம் போயிட்டு விஸ்வசிங்கர் ஆசிரியர் வந்து அவரை பிரதான ஆச்சாரியன் அழைச்சிட்டு ஆச்சாரியன் வரலாறு வந்து யாகத்தை பண்ண ஆரம்பிச்சான். யாக பூமி சொல்லியோ அங்க போனா எப்படி யாக பூமி அமையணுமோ அப்படி அந்த விதி பிரகாரம் அமைச்சிருந்தான். யாகசாலையை அமைக்கிறது ஒரு தனி கலை. அதுக்கு வேதியில் பேரு. இந்த வேதியில அவக்கு தகுந்த மாதிரி வீராகலங்கள் உண்டு. சாதாரணமா ஆசிரணம் ஹோமம் பண்ற மொழியோ அக்னிசந்தானம் பண்ணத்தே அதுக்கும் வேதியும் தான் பேரு. அது எவ்வளோ இருக்கலாம்னு கேட்டா பன்னெண்டங்குளம் மேலும் பன்னெண்டங்குளம் அகலம் பன்னெண்டங்குளம் ஆழம் இருக்கணும். அதுதான் ஒரு வேதி சின்னதா இருக்கும். அதுவே போவது இல்லை மண்ணுக்கு பெருசாமல் அதுதான் உத்தர வேதி அப்படின்னு காந்தி வந்து சொல்றோம். வேதி அமைச்சா வேதி அமைத்து அதை நல்லா அலங்காரம் பண்ணி அக்னி பிரதிஷ்டை பண்ணி தேவதேகம் மரபடிச்சு. அக்னி பிரதிஷ்டைனா என்ன அப்படிங்கிறத நாம ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் அக்னியை பிரதிஷ்டை பண்ணணும். காரணம் என்னன்னா எல்லா தேவதைகளையும் நாம பண்ற சுபகாரியத்துக்கு நாம அழைக்கிறோம். தேவதைகள் அத்தனை பேரும் மந்திரபூர்வமா அழைக்கிறோம். அவ எல்லாம் வருவா. அவ வந்தாங்கன்னா அவளுக்கு நம்ம சத்காரம் பண்ணணும். அப்படி சத்காரம் பண்ணணும். அவளுக்கு ஸ்தூலமான சரீரம் கிடையாது. சூக்ஷ்மமா வருவா. கண்ணுக்கு தெரியாது சூக்ஷ்மா வந்துருப்பா. அவளுக்கு ஆகாரம் என்ன கொடுக்கறது அதனாலதான் ஆகுதி அப்படின்ட்டு அக்னி ஜொலிக்கிட்டு இந்த அக்னியில இந்திரா யஸ்வாரா அப்படின்னு சொன்னோம்னா இந்திரன் பிரத்யக்ஷம நேரம் வந்து அந்த அக்னியிலேந்து வர ஆயுசு இருக்கு இல்லையா அந்த இமேஜ் வாசனை அந்த வாசனை எழுதிச்சுக்கிறான். படி எல்லா தேவதைகளையும் பலவழைச்சு அவளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆளுகையை எல்லாம் கொடுத்து இந்த யஜ்ஜத்தை ஆளுநருக்கு பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோபாத்யுதிஹி சமயத்துல நாராயணன் பிரபு அங்கே ஆகாரத்துல அவளோட கூட தேவர்களோட கூட வந்திருந்தானாம். தேவர்கள் எல்லாம் பார்க்கிறான் பெருமானே அங்கே அவன் அப்படியே பிரார்த்திக்கிறான். சுவாமி ராவணன் முதலானவெல்லாம் அந்த கொடுமை இருக்கே சொல்ல முடியல. அங்கெல்லாம் ரொம்ப சுகப்பட்டு இருக்கும். நீங்கதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்த இடத்துல என்ன பிரார்த்தித்தான். தேவர்களுக்கு ஒரு பேரு உண்டு, சுகாரிய புசலாகா சுலாகா அப்படின்னு ஒரு பட்ட பேர் உள்ளது. ஐயோ பாவம். அதாவது தங்களுடைய காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள். காரியம் முடிஞ்சதுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டானா. அதனால அப்படிப்பட்டவர் அந்த தேவர்கள். பெண்பெருமான் வந்தா அவன் வந்தது யஜ்யத்துல தனக்கு உண்டான ஹரிசிருக்க அந்த பிரகடமும் வந்திருக்கா. தேவர்கள் பிரார்த்திச்சா பகவான் பார்த்தான் என்னமோ அந்த இடத்துலயாவது பிரார்த்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள பார்த்து சில வார்த்தைகள் நான் சொல்லுவேன். பயம் தியஜதபத்ரம் வோ இதார்த்தம் விதிராவணம் பௌத்திரசாமாத்யம் பவித்ரஜாதிபந்தவம். ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ஸ்லோகத்துக்கு மகான்கள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கா. பயம் தியஜதா தேவர்கள் சொன்னது இல்லை, நமக்கு சொன்னதான். பயத்தை விட்டுடுங்கோ. நான் ஒருத்தர் இருக்கேன், அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து நான் தான் ரட்சகன் அப்படின்னு நீங்க எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீரோ அப்பவே பயத்தை விட்டுடுங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும். பகவானே அவன் இருக்கான், அவன் காப்பாற்றுவான். ரட்சகன் அவன், சர்வதா நம்ம ரட்சிக்கிறவன் அவன் தான் அப்படின்னு மனுஷாலேந்து தேவர்கள் வரை அந்த ஒரு ஸ்திர புத்தி அவனை தனது வேற யாரும் காப்பாற்ற முடியாது. ரக்ஷதி ரக்ஷதி இதுதான் காப்பாற்றுறவன். நீ காப்பாற்றுறே கையை விட்டுட்டேன்னா வேற ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது. அதனால பகவான் மனதில் பயம் தெரியாதா? எப்ப என்னிடத்துல சரணாகதி பண்ணீங்களோ இப்பவே மரத்தை விட்டுடுங்க. போ சித்தார்த்தம் இது ராவணம், உங்களுக்கு சித்தம் பண்ணணும். அதுக்கால ராவணன யுத்தத்துல அழிக்கிற ராவணனே அழிக்கிறது நோக்கம் இல்லை, உங்களுக்கு சித்தம் பண்ணணும். உங்களுக்கு அகிதம் பண்ணிட்டு இருக்கவனே அழிக்கணும். ஆகையினாலே உங்களுக்கு ஹித்தம் பண்றதுக்காக ராவணனை அழிக்கிறேன் சொன்னாதான் ராவணன் மாத்திரம் இல்லை அவருடைய மனன் புத்திரன் புத்திரன் சமைச்சர்கள் எல்லாரையும் ஆனே அவசியம் இந்த பயத்தை போடுறதுக்காக மற்றவர்களை அழிக்கிறேன்னு சொன்னார். அற்புதமான ஸ்லோகம். ராவணனை அழிக்கிறேன் எம்பிடமான் சொன்னான், அதோடு நிறுத்தி இருக்கலாம். மேல சில வார்த்தைகளை அனுகிரகிச்சான். பதினோராயிரம் வருஷ காலம் இந்த பூமியில வப்சயாமி மனுஷனா வாழ்ந்து காட்டாய். பதினோராயிரம் வருடம், ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, ஆயிரம் வருடம் இல்லை, பதினோராயிரம் வருஷம் உலகத்துல மனுஷனா வாழ்ந்து காட்டாய். இந்த உலகத்தை ரஷிக்கிற இடத்துல பாளையன் அப்படிங்கிறதுக்கு மகான்கள் வியாக்கியானம் பண்ணது தர்மத்தை நிர்தாரணம் பண்ணின்னு அர்த்தம் பண்ணலாம். காப்பாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை காப்பாத்துறதுன்னு அர்த்தம். தர்மத்தை காப்பாத்தி பதினோராயிரம் வருஷம் ராஜபரிமாணம் பண்ணுவோம், கவலைப்படாதோ அப்படின்னு எந்த விதமா அனுகிரகம் பண்ணான். எம்பெருமான் அனுகிரகம் பண்ணனே தேவர்கள்லாம் சேவித்து எம்பெருமானே உனக்கு சகாயம் பண்றதுக்கு நாங்களும் பூமியில வரோம். நாங்கெல்லாம் பூமியில வந்து உங்களுக்கு சகாயம் பண்றோம் அப்படின்னு யார் யார் என்னென்ன வருது அப்படி முடிவு பண்ணி தேவர்கள்லாம் மண்ணில வர ஆரம்பித்தார். யார் யார் எப்படி வந்தாலும் கேட்டால் சம்பவான பிரம்மா வந்தார், நலன் நீலன் புரியவா அத்தனை பேரும் உலகத்துல வானரங்களா வந்தார். அவெல்லாம் வானரங்கள்லாம் இங்கே தேவர்கள் தான் எம்பெருமானுக்கு சகாயம் பண்றதுக்காக வந்தா. அந்த சமயத்துல வானரேந்திரம் மகாரேந்திராபம், வானரங்களின் தலைவரா யார் வந்ததுன்னு கேட்டார். இந்திரனுடைய அம்சமும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் போட்டு வந்த மாலையே போட்டு அனுப்பினார். அந்த மாலை வாரியை அடையாளம் காட்டுறதுக்காக மாலையை தவிர அந்த மாலையை பறந்து போனா எதிரியுடைய வளம் பாதி பலம் வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்நாள உபன்யாசர்கள் ஏற்பாடு பண்ண விஷயமே தவிர அவனுக்கு உத்தேசியம் அது அல்ல. அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒரு மூலியோ அவன் யாருங்கிறவங்க அதுக்காக மாலையை போட்டு அனுப்பினான். அதுதான் விஷயம். என்ன வாலிபம் வரைச்சு பின்னால சொல்ல போவானேன் எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் கேள்வி ஞானத்தை வச்சுட்டே சொல்றான். வால்மீகியனுடைய அபிப்பிராயத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தையை கூட உபன்யாசம் சொல்லக்கூடாது. வால்மீகிக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிய போறதில்லை. அவன் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொன்னா போதும். அவன் இந்திரனுடைய அம்சம் அப்படின்னு உலகத்துக்கு தெரியறதுக்காக இந்திரன் மாலை கொடுத்தான். அந்த மாலை போடுவான். சுக்ரீவம் ஜனயாமாசம்பரா, சூரியனுடைய அம்சமா சுக்ரீவன் தோன்றினான். மாருதா வளதா ஸ்ரீவர் வாயுதேவருடைய குமாரனா அம்சமா ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் பண்ணார். சர்வான்மான வாழலகா இப்படி எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வானூரோ அனைவரும் வானலங்களா தேவர்கள் சில பேரும் வானலங்களா அவதாரம் பண்ணா. வானரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருமில்லையோ, நரன்னா மனிதன், வா உள்ள நரன். அதாவது இன்றைக்கு இருக்கிற மனுஷனுக்கு பல காலம் முன்ன பார்த்ததெல்லாம் இதை பார்க்கலாம். அந்த வளர்ச்சி காட்டுற காலத்துல சில ஜீவன்களுக்கு வாழ்ற மாதிரி மனுஷனுக்கும் புஷ்ட பாகத்துல கொஞ்சம் நீண்டு இருந்தது. அப்படி வாழ் நீண்டதுனால வா நரம் அப்படின்னு பேர் வச்சார். அவெல்லாம் பூலோகத்துல அதான் எல்லாரும் பூலோகத்துல வந்தவுமே அவன் காலிலும் வரையிலும் கிரிஜலத்திலும் அங்க காட்டுல மலையில இந்த பகுதிகள் எல்லாம் வானவர்கள்லாம் வாழ்தல் இருந்தா. அப்போ அஸ்வமேத யாகம் முடிந்த உடனே கிருஷ்ணசிங்கர் சொன்னார், அப்பா பதிலா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப அழகா இந்த அஸ்வமேத யாகம் பண்ணிருக்கே, உனக்கு பலன் இருக்க முடியோ, அதனால இப்ப புத்தக அமைச்சி யாகத்தை தொடர்ந்து பண்ணேன். புத்தக அமைச்சி யாகம் பண்ணேன்னா உனக்கு நிச்சயமா குறத வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புத்தக அமைச்சி யாகத்தை பண்ணார். இந்த புத்தக அமைச்சி யாகம் பண்ணது அதுல இருந்து அக்னியிலிருந்து நம்ம அந்தமான ஒரு பூதம் உண்டாச்சு. பூதம்னா பெரிய சரீரத்தை உடையவர்னு அர்த்தம். சொர்ணமயமான ஒரு பாத்திரம், தேவ நிர்மிதம் பாயசம், தேவர்களால நிர்மாணிக்கப்பட்ட பாயசம் அதுல இருந்தது. அந்த பாயசத்தை எடுத்துட்டு அக்னியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் வந்தது. சுவாகதம் சே சுவாமின்னு வரணும் அப்படின்ட்டு அவரை வரவேற்று அவர் உபச்சாரங்கள்லாம் பண்ணார். அந்த அக்னியிலேருந்து தோன்றிய புருஷன் சொன்னான், ஆ இந்த பாயசம் இருக்கு தேவநிர்மிதம் பாயசம், இந்த பாயசத்தை உன்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் பங்கிட்டு கொடு அப்படின்ட்டு அந்த பாயசத்தை பதவங்கிட்ட அந்த பூதம் அளித்தது. பாயசத்தை வாங்கினான், தன் திருமாசனத்துக்கு போனான். இஷ்டாங்க கூட நாதகம் இருக்கின்ற எம்பெருமானை சேவிச்சுட்டு மனைவியெல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் ஸ்நானம் பண்ணி வந்து இந்த புனிதமான பாயசத்தை வாங்கிக்கணும்னு சொன்னான். இந்த விஷயத்தை வால்மீகி எழுதியிருக்கான். அவெல்லாம் தீர்த்தாமல்ட்டு வந்தான்னு எழுதியிருக்கான். ஒரு பெரிய விஷயம், மகரப்பிரசாதத்தை சீகரிக்கணும் சொன்னா உடல் சுத்தம் உள்ள சுத்தம் ரெண்டும் இருக்கணும். தீர்த்தாமல்றது அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை. மற்ற தீவராதிகள்லாம் குளிக்கிறது, நாம குளிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. மற்ற தீவராதிகள் காக்கா குடிக்கிறது குடிக்கிறது எல்லாம் குடிக்கிறது, நாம தீர்த்தம் மாறுறோம். தீர்த்தம் மாறுறோம்னு சொன்னா பகவன் நாம அவை மனதில் எடுத்துட்டு இந்த தீர்த்தத்துல புண்ணிய நதிகளை எல்லாம் மந்திரபூர்வமா ஆபாகனம் பண்ணி நம்மே கங்கை யமுனை சரஸ்வதி இதெல்லாம் தியானம் பண்ணி நான் அங்க வர முடியாது, நீங்க எல்லாம் எனக்காக இறங்கி வந்து இந்த தீர்த்தத்துல சங்கமமாகி நான் பண்ற தீர்த்தம் இருக்க அதுல என்னுடைய உள்ள இருக்கிற பாபமும் சாபமும் போகணும், அப்படி நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கணும். பெரியவெல்லாம் தீர்த்தமாரத்தையே சங்கல்பம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிதான் தீர்த்தம் ஆடுதான். அதுதான் தீர்த்தம் ஆடுதல். தீர்த்தம்னு புண்ணிய தீர்த்தம் ஆகிறது. சாதாரணமா நம்ம தக்கட்டில் ஜலம் வச்சிருந்தோம்னா தீர்த்தம், அதே தீர்த்தத்தை ஒரு குடத்துல வச்சு மந்திரபூர்வமா ஆவாகனம் பண்ணா புண்ணிய தீர்த்தம். அந்த புண்ணிய தீர்த்தம் தீர்த்தம் ஆடிட்டு சுத்தியா வந்தா இந்த பாயசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். இந்த பங்கிட்டு கொடுக்கிற விஷயத்துல யார் யாரோ அது நம்ம சொல்லிட்டு இருக்கா. வால்மீகியனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத மாத்திரம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கௌசல்யா பாயசார்த்தம் ததோத்ரா, அந்த பாயசம் இருக்க அதுல பாதிய கௌசலைக்கு கொடுத்தார், பாதியை கொடுத்தார். மீறி பாதி இருக்கும் இல்லையோ அந்த பாதிய அர்த்தாதர்த்தம், அந்த பாதியில பாதி கால் பாகம் கதவு சுமித்ராதிப கால் பாகத்தை சுமித்ரைக்கு கொடுத்தார், அரை பாகம் சௌதரி கொடுத்தார், கால் பாகம் சுமித்ரைக்கு கொடுத்தார், மீதி கால் பாகம் இருந்தது அதை பாதியாக்கினாரா எட்டுல ஒரு பகுதி கைகேயிஷ்டார்த்தம் எட்டுல ஒரு பகுதியை கைகேயிக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. பாயசம் பாயசி அமிர்தோபரம் இந்த பாயசத்தை கொடுத்தார். இப்போ எல்லாம் போக மீறி கொஞ்சம் இருக்கும் இல்லையோ, எட்டுல ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அதோ அவசிஷ்டார்த்தம் மீதி இருக்கிற எட்டுல ஒரு பகுதியே சதவு புத்தார்த்த காரணத்து அருச்சின் தேர்தமைத்தை துணிச்சல நினைச்சு பார்த்தார், அவருக்கு இந்த அழிக்கா பாகத்தை கொடுத்தார். உடலே மகிபதிகி அப்போ எம்பெருமான் விஷ்ணுடைய அம்சத்துல பாதி, பரதாழ்வான் விஷ்ணுடைய அம்சத்துல எட்டுல ஒரு பாகம், இளைய பெருமாள் விஷ்ணுடைய அம்சத்துல பால் பாகம், சத்ருக்னாழ்வான் விஷ்ணுடைய அம்சத்துல அரைக்கால் பாகம், இப்படி பங்கிட்டு கொடுத்தார். பாகத்தை ரெண்டா பகிட்டார், சௌதரி கிட்ட பாதி கொடுத்தார், கையை கிட்ட பாதி கொடுத்தார், கையை மங்கில பாதி கொடுத்தார், சௌதரி கிட்ட மங்கில பாதி கொடுத்தார், ஆகையினால சுபத்திரிக்கு ரெண்டு மார்க் எடுத்தது அப்படின்னு செய்திய பல புண்ணியாசையர்கள் சொல்லியிருக்கா. அவ சொன்னது நாம தப்புன்னு சொல்ல முடியாது, அவ சொன்னதுக்கு என்ன ஆதாரம்ன்றது அவ சொல்ல மறந்துட்டான், அதுதான் தப்பு. அதாவது அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு ஒரு ராமாயணம், அந்த அத்தியாத்ம ராமாயணத்துல இந்த விஷயம் வருது பாதி ஓடுத்தாரு பாதி ஓடுத்தாருன்ட்டு. அவ சொன்னது என்ன பண்ணணும், வால்மீகி ஸ்லோகத்தை சொல்லிட்டு அத்தியாத்ம ராமாயணத்துல இப்படி வர்றது அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா குழப்பமே வராது. கம்பன் வால்மீகியிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடாம வால்மீகி என்ன எழுதியிருக்கானோ அதுதான் சொன்னான். கம்பன் நிச்சயமா பாதி கௌசலிக்கு கொடுத்தார், பாதி கைகை கொடுத்தார் அப்படின்னு எழுதவே இல்லை. எல்லாரும் கம்பன் எழுதினான் கம்பன் எழுதினான் வெறுமே ஒன்றில் படிய போடுறான். பாட்டை பார்க்கிறோம். மாமுனி அருள் வழி மன்னர் மன்னவன் தூமமென் சுரிகுழல் தொண்டை தூயவாய் காமருவன் கௌசலை கலத்தில் ஓர் வகையில் தாமர அளித்தனர். கௌசலைக்கு பாதி கொடுத்தாலும் சத்தமா தெரியுது. கைகையின் தலையை கலத்தும் அம்முறை அந்த உரையின்னு எழுதியிருக்காங்க. அம்முறைன்னு சொன்னா இவெல்லாம் கௌசலிக்கு கொடுத்த முறையின்னு அர்த்தம் பண்ணா வைமுகோவிலேருந்து அப்படிதான் பண்ணார். அது என்ன அம்முறை, அதாவது வால்மீகி ராமாயணத்திலே எந்த உரையிலே கொடுக்கப்பட்டதோ அந்த முறை, அதுதான் கம்பனுடைய உத்தேசம். பிரதானமான விஷயங்கள்ல ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆணி பெயரான விஷயங்கள் இருக்கோல்லையோ அதுல கிஞ்சித்து கூட மாறுபடுறதே கம்பன். சில இடங்கள மாறுபடுறான்னு சொன்னா அவன் ஏதோ விஷயம் மனசுல வச்சுட்டு ஆரம்பிச்சு பண்றான், அதனால எல்லா இடத்திலையும் அவன் மாத்திட்டான் அப்படின்னு சொல்றது தப்பு. இது அவதார ரகசியம், அவதார ரகசியத்தை போய் பாத்திரத்துக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னா அது அடுத்த பாட்டுல சுமித்திரைக்கும் அவனே கொடுத்தான் அப்படின்னு பாட்டு வர்றது. நிமித்திரு மரபுலான் முன்னர் நீனையின் நிமி வம்சத்துல வந்தவன் முதலில் பிரகாரம் எப்படி வால்மீகி முனிவர் சொன்னாரோ அப்படி சுமித்திரைக்கு அளித்தவன். சுமித்திரைக்கு இரண்டாவது தடவை அவன் தான் கொடுத்தான், சௌதரி கொடுத்தான் இல்லை. அதனால பிரதான நூலா இருக்கிற முதல் நூல் கொள்ளியோ அதை வச்சுட்டு வழிநூல் எழுதின கம்பன் முதல் நூல்ல எந்த விஷயங்கள் ஆணித்தனமானவைகளோ அவதாரங்களை மாத்துல அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அழுதுனா ஏதோ தோணி தெரியிருக்கா. ஆனா வால்மீகியுடைய அபிப்பிராயத்தை அப்படியே ஒட்டி இந்த பாயசத்தை தேவிகளுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுத்தா வந்து இந்த ரிஷிகள் அத்தனை பேருக்கும் சன்மானங்களை பண்ணி கௌரவிச்சு அவ எல்லாம் அனுப்பி வச்சா. அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப ஜீவனான ஸ்லோகம் அது. இந்த வாழ்க்கையெல்லாம் பங்கிட்டு கொடுத்த பாடு தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டு பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் தசரதன் அப்படின்னு இருக்கா. என்ன சந்தோஷம்னா எம்பெருமானே யாகத்தை ஆரம்பித்தேன், நெல்லிக்கமா முடிஞ்சது, புத்தகாமேசியா பண்ணேன், வாயுதம் வந்தது, தேவையில் பங்கிட்டு கொடுத்தேன், பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படி நான் பங்கிட்டு கொடுத்தேன், ஆகையினால நீ கொடுத்த பாயுதம் உன்னுடைய ஆஜ்ஞையினால கிடைச்சது, உன்னுடைய ஆஜ்ஞை பிரகாரம் பங்கிட்டு கொடுத்துருக்கேன், ஆகவே நான் ஒரு கல்வியா இருந்து செயல்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு தான் பண்ண காரியம் இருக்கையோ இவ்வளோ பெரிய யாகம் பண்ணி புத்தக அமைச்சர் யாகம் பண்ணி பாயுதம் பங்கிட்டு கொடுத்துட்டு என்ன சந்தோஷப்பட்டா நான் பண்ணலடாப்பா, நான் பண்ணதெல்லாம் உன்னுடைய சங்கல்பம், நீ என்ன கருவியா அனுச்சிட்டு இந்த காலத்தை பகிர்க்க நீயே அபதாரம் பண்ணி இந்த வம்சத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு சந்தோஷப்பட்டார். எம்பெருமானுக்கு சந்தோஷம், ஒரு காரியத்தை பண்ணோம்னா எம்பெருமான சாத்திர தியாகம்னு நம்ம சம்பிரதாயத்தை வழக்கம் உண்டு. எம்பெருமானே நான் பண்ணல, சுவாமின்னே சசேஷம் சரசம் சபரத்வேன சித்தரம் சசப்த சதியா சுவார்த்தம் நச்சதி மாம்சயம் எல்லாம் நீ கொடுத்தது, இந்த பண்ணுன்னு எண்ணம் கொடுத்தவன் நீ, அதை பண்றதுக்கு வேண்டிய பொருள்களை கொடுத்தவன் நீ, நிர்வீகமா பண்ணி வச்சவன் நீ, பலர் நீ, எல்லாம் நீயா இருக்கிறதுனால எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பண்ற நல்ல காரியங்கள் இருக்கு அதே பகவான் படிச்சு சாயவாசா மலசெந்திரியா புத்தியாத்மாவா பகுபேகே சபாபாசு சரோமி சத்யத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி. இதுதான் ஆத்ம திருப்தி. நம்ம ஒரு செயலை பண்ணிட்டு நான் பண்றேன் அப்படின்னு எண்ணம் இல்லாம பகவானே நீ என்ன வச்சுட்டு நல்ல காரியத்தை பண்ணிருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டான் எத்தனை நாள்னா ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழித்து ராமஜரணம், ராமஜரணத்தை மேற்கொண்டு சாயங்காலம் நம்ம பார்க்கிறதா இருக்கும்.